श्रीमान् वेङ्कटनाथार्य कृतार्किकजयपदी वेदान्तचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. नेति श्लोकत्र சேவிக்கும் பொழுது ஈஸ்வரன் சித்திக்கிறதுன்றதே கிடையாது. அல்லது ஈஸ்வரன் சர்வஜன் சொன்னா கூட ஜீவனை காட்டிலும் விலட்சணமானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து தக்க பாதத்தினால சாதிச்சு முடிச்சார். அதுக்கு இப்ப அவாத ஆக்ஷேபிக்கிறார். சர்வஜத்துவம் இருக்கு, ஆனால் ஜீவ வைலட்சண்யம் கிடையாது, ஜீவன்லாம் ஒத்தன் ஈஸ்வரன்றவனும் அப்படின்னு நீங்க சொல்றதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? அதுவே தவறான பாஷை. ஏன் அப்படின்னாக்கா, சுவாமியே இவர என்ன சாதிச்சிருக்கார்? நியாய சித்தாந்தத்துல சர்வஜத்தே சதி சேதனத்துவம் அப்படின்னு ஈஸ்வர லட்சணம் வச்சிருக்காரு. பிரம்மஸ்வரூபத்து லட்சணம் சொல்லச்ச சர்வஜத்தே சதி சேதனத்துவம், சைதன்யம் சர்வஜத்துவம் இது ரெண்டும் ஒன்னா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுதான் ஈஸ்வர லட்சணம்னு சாதிச்சிருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது இது வந்து சர்வஜனா இருப்பான், அது சித்திச்சா கூட ஜீவ விலட்சணம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? அதான் சேதனத்துவம் இருக்கு, சர்வஜத்துவம் இருக்காச்சு நீங்க சொன்னது. அது மாத்திரம் இல்ல, ஈஸ்வரன் ஒரு அனுமானத்தினால நாங்க சாதிக்கிறோம். அவன் சேதனன், அவன் சர்வஜன், அவன் சொன்னதுனால வேத பிராமணியம் இருக்கு, வேதத்துக்கு பிராமணியம் சித்திக்கிறது. வேத பிராமணியம் சித்திச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து நதசமஸ்யாபி அதிகஸ்ய திருஷ்யதே, நதசமஸ்யாபி அதிகஸ்ய திருஷ்யதே அப்படின்னு சொல்றது. அவனுக்கு சமமும் இல்லை, அவனுக்கு மேலும் இல்லை, யாரும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவன் சொன்ன அவன் அவனோட உபதேசித்த உபநிஷத்து அந்த வேதமே இத மாதிரி சொல்றது. அவன் சர்வஜ்ஞனும் சித்திச்சது, அவன் சேதனனும் சித்திச்சது, அவனுக்கு சமமும் இல்லை, அவனுக்கு மேலையும் யாரும் இல்லைன்னு சித்திச்சு கொடுத்தோம். இது சுதியினாலேயே தெரியறதுனால அங்கீகரிக்க வேண்டியது தானே. அதனால எல்லா அம்சங்களும் அவனுக்கு சித்திச்சு கொடுத்தோம். ஆகவே சர்வேஸ்வரன் ஒத்த இருக்கான், அனுமானத்தினால சித்திச்சு, அந்த சித்திச்ச ஈஸ்வரன் ஈஸ்வரன் சர்வஜ்ஞனாக தெரிஞ்சதுனால அவன் வேதத்தை உபதேசிக்கிறான், அதனால வேதம் பிரமாணம் அப்படின்னு நாங்க சொல்றோமே, அதை ஏத்துக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்கிறாவா? அதற்கு பதில் இப்ப வேற மாதிரி ஒரு சமாதானம் சாதிக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கேள்வி ஒன்னாதான் இருக்கும், சமாதானம் மாத்திரம், ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் முதல்லயே வந்திருக்கு. சமாதானம் மாத்திரம் விசேஷமான சமாதானங்கள் ஒவ்வொன்றும். அதனால நீ சொல்ற அனுமானம் அப்பிரயோஜகம், அது வந்து இத சாதிக்காது. ஏன் சாதிக்காது அப்படின்னாக்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கர்த்தா இருந்தாதான் காரியம் வரும் அப்படின்னு எங்க நியமம் இருக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறான். கர்த்தா இருந்தாதான் காரியம் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கர்த்தா இல்லாட்டா கூட காரியம் இருக்கலாமே. ஏன் அப்படின்னாக்கா, லோகத்துல சில விஷயங்கள் அப்படி இருக்கு, அவ சொல்றத சென்று அடிக்கப்பட இருப்போம். இல்ல இல்ல, காரணம் இல்லாம காரியமே வராதே, காரணாபாவா காரியாபாவா, காரணம் இல்லையா அப்ப காரியம் இல்லை. அதனால இந்த வியாப்தி வேணுமே, எத்திர காரணம் தத்திர காரியம், எத்திர காரணம் ந பவதி தத்திர காரியம் அப்படி ந பவதி. அதனால காரணம் இருந்தா காரியம் இருக்கும், காரணம் இல்லைன்னாக்கா காரியம் இருக்காது. இது வியாப்தியாச்சே. அதனால இத வந்து நீ இதுவே இல்லை, காரணமே இல்லை, காரணம் இல்லாமலே ஏதாவது கர்த்தானுத்தம் இல்லாமலே சித்திக்கிறான், சித்திக்கிறது காரியம் பிரபஞ்சம் அப்படின்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு அது தவறு. அது ஏன் அப்படின்னாக்கா, கர்த்தா இல்லாமல் மீதி காரணங்கள்லாம் இருக்கலாம், அமைஞ்சோம் அந்த காரணங்கள்லாம் கூட இது சித்திக்கலானே. மீதி காரணங்கள் இதுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வச்சுன்னு அவ சொல்ற, அவளே சொல்றா சில விஷயங்கள் பின்னாடி வர்றது அது. அதனால கர்த்தாவை தவிர்த்து மீதி காரணங்கள் இருக்கு, அந்த காரணங்கள் ஒண்ணு இருந்தாலே போரும். இதை ஏற்கனவே இதுல வந்து சொல்றோம், ஜடத்திரகத்துல 33வது ஸ்லோகத்துல காதாச்சித்தஸ்ய காலாவதி நியதிகரம் பூர்வசத் காரணம் சார். காரணம்னா என்னது? ஒரு காரியம் உற்பத்தி ஆக போறது, அதுக்கு முன்னாடி காரணம்னு ஒண்ணு இருக்கணும், அவ்வளவுதான். அந்த காரணம் கர்த்தாவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நியமம் எப்படி சொல்லுவணி? அந்த நியமத்தை சொல்ல வேண்டாமே, கர்த்தா தான் இருக்கணும், அந்த காரணமா இருக்கிறது தேவையில்லை. காரணம்னாக்க காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும், காரியம் உற்பத்தி ஆகிறது அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கணும், அதுதான் சொல்றது. அதனால அதுதான் காரணம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆகையினால காரணம்னா கர்த்தாவும் இருந்தே ஆகணும்னு நியமம் சொல்லாத, அத சொல்ல வேண்டாம். கர்த்தா இல்லாமலும் வேறு காரணங்கள் இருக்கிறதுனால இது வந்து ஒரு காரியம் உற்பத்தி ஆகலாம் அப்படி சொல்லிட்டாக்கா வேற விரோதம் வருது. அப்படின்னா கர்த்தான்றவன் காரணமே இல்லைன்னு ஆயிடும், கர்த்தான்றவன் காரணமே இல்லைன்னு ஆயிடுமே. அதனால அதுக்கு என்ன சொல்லுவனி? ஏன்னா வியாப்தி இருக்கு, எஸ் சத்தே எஸ் சத்தம், எது இருந்தா எது இருக்குமோ, எது இல்லாட்டாக்க எது இருக்காதோ. கர்த்தா இருந்தாதான் கர்மா இருக்கும், காரியம் இருக்கும், கர்த்தா இல்லைன்னாக்க காரியம் இருக்காது. இப்படி எதிர்மறை நேர்மறை ரெண்டத்தினாலையும் வரதையாது. அதனால இந்த காரணத்தை கிரகிக்க கூடிய பிரமாணமா அது இருக்குது வியாப்தி. எத் சத்தே எத் சத்தம், எது இருந்ததுன்னாக்க எது இருக்குமோ, எந்த கர்த்தா இருந்தா இந்த எந்த காரியம் இருக்குமோ, எந்த காரியம் இல்லைன்னாக்க அந்த காரியம் இருக்காதோ அப்படின்னு இருக்கு. அதனால இது வந்து இந்த பிரமாணம் இருக்குது. அதனால நீ இப்ப சொல்ற பிரகாரம் பார்த்துட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, கர்த்தா இல்லாட்டா கூட காரியம் இருக்கும் அப்படின்னு நீ சொல்ற. அப்படின்னா எத பாவேபி எத் பவதி, எது இல்லாட்டா கூட கர்த்தா இல்லாட்டா கூட எது காரியம் இருக்குமோ அப்படின்னு சொல்ற. அப்படின்னாக்க அது காரணமே இல்லைன்னு அர்த்தம். காரணமே இல்லைன்னு சொல்லிட்டியானாக்க அப்ப பிரம்ம வந்து ஜெகத்காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நீங்க வேதத்தை வச்சுன்னு சொல்றீங்க, நாங்க அனுமானத்தினால சொல்லி அதனால வேதத்தை கொண்டு நாங்க சொல்றோம்ன்றோம், அவ்வளவுதான். இப்ப ரெண்டுத்துக்கும் என்ன பேதம்? ஜெகத்காரணத்தும் பிரம்மத்துக்கு லட்சணம் அப்படின்னு நீங்க சொல்ற, நாங்களும் சொல்றோம். நீங்க ஸ்ருதியை வச்சுன்னு சொல்றீங்க, நாங்க அனுமானத்தை வச்சுட்டு சாதிச்சு வேதத்தை வச்சுன்னு சாதிக்கிறோம், அவ்வளவுதான். அது இல்லாம போயிடுது இப்போ, அதுக்கு நீ பதில் என்ன சொல்லுவேன் அப்படின்னு அவ கேக்குறா. சுவாமியினுடைய திருவுள்ளம், நாங்க வந்து ஈஸ்வரனுக்கு ஜெகத்காரணத்தை இல்லேன்னு நாங்க சொல்லவே இல்லை, நாங்க நிஷேதிக்கல, நாங்க தான் சாதிச்சிருக்கோம். ஜென்மாத்தியான் சூத்திரகார ஸ்பட்டமா சாதிச்சுட்டு போயிட்டாரு, நீங்க தான் கஷ்டப்பட்டு அனுமானத்தான கருத்துட்டு இருக்கீங்க, நாங்க ஸ்ருதிய கொண்டு சூத்திரத்தையே சாதிச்சுட்டு போயிட்டாரு சூத்திரகாரர், அதை வச்சுட்டுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்ன விரோதம்? பிரமாணம் என்ன அப்படின்றதுதான் விரோதம். இந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் ஜெகத்காரணத்துவம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பிரமாணம் என்னன்னு சொல்லும். பிரமாணம்ன்றது மானாதீனாகி மேயசித்தி, மேயசித்தி லட்சணாத் அப்படின்னு சொல்றோம். பிரமாணாதீனமாதான் பிரமேயம்ன்றதே சித்திக்கும். அதனால இந்த பிரமாணம் என்னன்னு நீ சொல்லணும். அந்த பிரமாணம்ன்றது நாமளும் சாங்கியாவளும் மூணு ஒத்துன்னு இருக்கும், பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் அப்படின்னு. அத சப்தம்னு சொல்ற நையாயகன் நாலு பிரமாணத்தை ஒத்துண்டோம், சார்வாகன் ஒரே ஒரு பிரமாணம் பிரத்யக்ஷம் ஒன்லி, பௌத்தனும் வைசேஷிகனும் பிரத்யக்ஷம் அனுமானம் இது ரெண்டு பிரமாணம் தான் அப்படின்னு சொன்னோம். நாமளும் சாங்கியாவளும் மூணு பிரமாணம்னு சொன்னோம். நாலு பிரமாணம் நையாயக்கார் கௌதமருடைய பட்சம், அதே பிராபாகராக அஞ்சு பிரமாணம் அர்த்தாபத்தி பிரமாணத்தை கொண்டு, அத்வைதிகளும் பாட்ட மீமாம்சகாரும் ஆறு பிரமாணம் அனுபலப்தின்னு ஒண்ணு சொன்னிருக்காவா, யோகியா அனுபலப்தின்னு இதெல்லாம் போகட்டும். இப்போ இந்த மூணு பிரமாணம் கொஞ்சம் பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம்னு இந்த மூணு பிரமாணத்துக்குண்டே பார்க்கலாம். உபநிஷத்தின சொல்லித்து நைவாகிரே கிஞ்சன அக்ர ஆசீத், நைவ கிஞ்சன அக்ர ஆசீத் அப்படின்னு சொல்லித்து. பழைய காலத்துல சிருஷ்டிக்கு முன்பு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லித்து, சிருஷ்டிக்கு முன்பு பிரம்ம வெதிரிக்தமா எதுவும் இல்லை, சிருஷ்டிக்கு முன்பு பிரம்ம வெதிரிக்தம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஆனால் அத பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியாது, அத பிரத்யக்ஷத்தினால நாம பார்க்க முடியாது. இத மாதிரி சிருஷ்டிக்கு முன்பு எதுவுமே இல்லை, பிரம்ம ஒன்றிதான் இருந்தது அப்படின்னு யாரு பார்த்தா? சுவாமி சாதி பேர் பாருங்க, பஷ்யந்தீடு ஸ்ருதிருபரிதா சூரிய பிரந்தேன சார்த்தம் மத்திய கிருத்திய திரிகோண படகம் நிர்மித ஸ்தான வேதம். சூரிய பிரந்தேன மிக்க சூரியர்களோட சேர்ந்து ஒரு பக்கம் ஸ்ருதிகள், இன்னொரு பக்கம் நிக்க சூரியர்கள், இவா ஒண்டிதான் பார்த்துட்டு இருக்கா, நாம பாக்குறது வந்து யாரும் கிடையாது. அந்த நிச்ச சூரியர்கள் வந்து இங்க வந்து சொல்ல போறது இல்ல. அதனால இப்ப வந்து நேர பார்த்தவா யாரும் இல்ல பிரத்யக்ஷமா. அதனால ஜெகத்காரணமா இருக்கக்கூடிய வஸ்து எது அப்படின்னுட்டு பிரத்யக்ஷத்தினால சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, அனுமானம் சொல்லலாமே நீ சொல்ற, அது சமர்த்தமில்லை அனுமானம், ஏதோ சமர்த்தீங்களே அனுமானத்து அப்படிங்கறது தான் இங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த பிரத்யக்ஷமும் அனுமானமும் கிடையவே கிடையாது ஜெகத்காரணமான பிரம்மத்தை நிரூபிக்கிறதுல. அதனால வேற எப்படி தெரியும்? ஸ்ருதியினாலேயே அது சித்திக்கும் அப்படின்னு நாங்க சாதிக்கிறோம் இங்க. இல்லையே நாங்க தான் அனுமானம் சொன்னோமே அப்படின்னாக்க அது அப்பிரயோஜனம், அது இதுல வந்து காரணமா சொல்ல முடியாது, சாதிக்கிறதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் கிடையவே கிடையாது. அதனால நீ காரியம் காரியம்னு ஒண்ணு இருக்கலாம், ஆனால் நீ அனுமானத்தை வச்சுன்னு சொன்னியானாக்கா நாங்க பதில் கொடுக்குறோம். காரியம்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்க அதுக்கு கர்த்தா இருப்பான் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம். உடனே அவ கேக்குற, அப்போ கொஷவன் இல்லாம கூட கதை வந்துருமே, அதை நீ ஒத்துப்பியா அப்படின்னு நம்மள பார்த்து கேக்குறா. ஏன்னா நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் ஒரு கர்த்தா இருக்கான், அந்த வஸ்துவனுடைய உற்பத்தின்றதுக்கு அந்த கர்த்தா இல்லாம வரதில்லை. அதனால ஒரு கடம் உற்பத்தி ஆகுறதுன்னா அதுக்கு குலாலன் கர்த்தா. நீ இப்ப நீ வந்து காரியம் இருக்கு கர்த்தா இல்ல அப்படின்னு சொன்னானாக்க அவ குலாலன் இல்லாமலும் கடம் உற்பத்தி ஆயிடும் அப்படின்னு அவ கேக்குறா. அதுக்கு சுவாமி நபாதிக்கிற, எங்க தேவையோ எங்க தேவையானது காணப்படுகிறதோ அங்க கர்த்தா ஒத்துக்கிறோம், எங்க கர்த்தா இல்லையோ அங்க அது வேண்டியது இல்லை, அது இல்லாம உரம் அது. ஏன்னாக்கா எல்லா இடத்துலையும் எல்லா காரகங்களும் தேவை அப்படின்றது கிடையாது. காரகம் அப்படின்னாக்கா கர்த்தகாரகம் கர்ம காரகம் கரண காரகம் சம்பிரதான காரகம் அபாதான காரகம் இந்த மாதிரிலாம் சொல்றோம், அதிகரண காரகம் சொல்றோம். அதாவது கர்த்தகாரகம் ராமன் சீதையை விவாகித்தான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அங்க கர்த்தகாரகம், சீதையை அப்படின்னு சொன்னாக்க கர்ம காரகம், விஸ்வாமித்ரரால் விவாகம் செய்து கொண்டான் அல்லது தனுர்பங்கத்தால் விவாகம் பண்ணி கொண்டான் அப்படின்னு சொன்னா அது கர்ண காரகமா மாறிடும். அது மாதிரி ஜனகர் ராமனுக்காக சீதையை தானம் பண்ணி கொடுத்தார், அது சம்பிரதான காரகம். ஜனகரிடமிருந்து சீதையை பெற்றுக்கொண்டான், அது அபாதான காரகம். மிதிலா நகரத்தில் விவாகம் பண்ணி கொண்டான் அப்படின்னு சொன்னால் அது அதிகரண காரகம். இப்போ எல்லா காரகமும் தேவைன்றது இல்லையே. இப்ப ஒரு விஷயம் பாருங்க, ஜனகர் தன்னுடைய மிதிலா நகரத்துல யாக வேதியில இது மாதிரிலாம் கல்யாணம் கார்த்திகெல்லாம் ஆச்சுன்னா சொல்றோம். அப்படி இல்ல, இவன் வந்து ஒரு பொண்ண பார்த்தான், அவனுக்கு காந்தர்வம் வந்துருச்சு, காதல் வந்துருச்சு, அவன் அப்படியே அவளை கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப இந்த இடத்துல சம்பிரதானமே இல்ல, அபாதானமே இல்ல, ஒருத்தன் கொடுக்கறதுக்கும் இல்ல, ஒருத்தன் கிட்ட வாங்கிக்கிறதுக்கும் இல்ல. அவனை இவன் ஆசைப்பட்டான், அவனை இவன் ஆசைப்பட்டா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப கர்த்தகாரகருக்கு கர்மகாரகருக்கு, ஆனால் அங்க இந்த காரகம் இல்ல, சம்பிரதானமோ எதுவுமே இல்ல. அதனால எல்லா காரகங்களும் எல்லா காரியங்கள்லயும் இருக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால சர்வ காரகங்களும் இல்ல. அதனாலதான் பாருங்க, இவோ சொன்னா இப்ப சொன்ன பாருங்க, ராமனா சீதா பரிணீத்தவான் அப்படின்னு சொன்னோம். ராமன் சீதையை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோம். இப்ப அந்த மனம் கல்யாணம் தான் சொல்லுச்சு சீதை அப்படின்றது சகர்மக தாதுவா இருக்கு. சகர்மக தாது பரிணீதவான் பரிணயதி ஸ்ரீராமஹா ஸ்ரீ சீதா பரிணயதி, இது வந்து சகர்மகம். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொன்னாக்க அந்த கல்யாணம் யாரு பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு கர்மா வரும் கேள்வி. அது கர்மா என்ன அப்படின்னு கேள்வி வரும். அதனால அது சகர்மக தாது. ஆனா கடக பூத்தரே அஸ்தி அப்படின்னு சொன்னான். கடக பூத்தரே அஸ்தி அப்படின்னு சொன்னாக்க அது அகர்மகம். அங்க கர்மா என்ன பண்ணோம், கடம் இந்த பூத்தலத்துல இருக்குது அவ்வளவுதான். அது என்ன பண்ணிச்சு, யாரோட கடம், கடத்தை என்ன பண்ணினா, அந்த மாதிரிலாம் ஒண்ணு வரல. இங்க கடக பூத்தரே அஸ்தி அப்படின்னா, அதனால சில இடங்கள்லாம் சகர்மக தாதுவா இருக்கும், சில இடத்துல அகர்மக தாதுவா இருக்கும். அதனால இங்க வந்து அகர்மக தாத்துல கர்மகாரகமே இல்லையே. அந்த மாதிரி கர்மகாரகம் இல்லாமலே ஒரு கிரியை இருக்கு. கடக அஸ்தி அப்படின்னா கர்மகாரகம் அங்க இல்ல, ஆனால் கிரியை இருக்கு. அந்த மாதிரி கர்த்தகாரகம் இல்லாட்டா கூட ஒரு கிரியா இருக்கட்டமே, இது வந்து தர்க்கம்தான். அந்த மாதிரி கிடையாது, கர்த்தகாரகம் இல்லாம கிரியை இருக்கா, அதுதான். அது கொத்தியமங்கலம் சுவாமி கடைசியில சாதிக்கிறார். தேசிகன் தன்னுடைய தர்க்க கௌசலத்தை காமிக்கிறார், தர்க்க நைபுணியத்தை காமிக்கிறார். தவிர்த்து அந்த மாதிரி கிடையாது, கர்த்தா இல்லாம கிரியா இருக்குதுன்றதே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தா வந்து சேர்த்துருவோம் அந்த இடத்துல. அதனால இவர் வந்து என்ன பண்றாருனாக்க, அவனை கண்டனம் பண்ணணும். அவனை கண்டனம் பண்றதுக்கு கர்மா இல்லாமலே கிரியை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கர்த்தா இல்லாமலும் கிரியை இருக்கட்டுமே. ஆக ஒரு பிரபஞ்ச உற்பத்தி, அதுக்கு நீ அனுமானத்தினால சாதிக்கிற ஈஸ்வரன் இருந்தாதான், அந்த கர்த்தா இருந்தாதான் வருன்றது வேண்டாம், தானா வரட்டுமே. அது அதுல இல்ல, நம்மளே பாக்குறோம். அகஸ்மாத்தா ஆகஸ்மிகமாக ஏதோ காரணம் இல்லாமலே சிலதெல்லாம் உற்பத்தி ஆகிறது. அது எப்படின்னு யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் அது? அதுக்கு நீ பதில் என்ன சொல்லணும், ஒரு அதிர்ஷ்டத்தினாலதான் அது வர்றதுன்னு சொல்லணும். இப்ப அதிர்ஷ்டம் தான் இங்க காரணமே தவிர்த்து இது கிடையாது. ஒரு கர்த்தா கிடையாது அந்த இடத்துல. அகஸ்மாத் பாடகு உட்கார்ந்து திடீர்னு எனக்கு தோணித்து, திடீர்னு எனக்கு வந்தது இந்த காரியம் அப்படின்னு சொல்றோம். உடம்பு சில பேருக்கு ஒண்ணுமே இல்லை, திடீர்னு உடம்பு வருது வாழ்க்கை. என்ன கேட்டா உனக்கு ஒண்ணுமே கிடையாது, எனக்கு கோபம் அவ்வளவு வராது, அந்த மாதிரி நான் சண்டையும் போட மாட்டேன், டென்ஷன் ஏதோ கூப்பிடும். ஆனா உனக்கு எப்படி இது ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா, அதான் பகவத் சந்தர்ப்பம். ஏன் வந்ததுன்னு கேக்கிறதுக்கு என்ன இது வரும், அது அதுக்கு அகஸ்மாத்தான் நிறைய நடக்கிறதா இல்லையா, அந்த மாதிரிதான் இங்க. அங்க கூட கர்த்தா இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கர்த்தா கூட நாங்க பக்ஷீகாரம் பண்ணிடுறோம், அதுவும் பட்சம், அது கூட உண்டா இல்லையான்னு கேட்கறோம். ஏன்னா லோகத்துல அந்த மாதிரி செட்டில் இல்ல. இன்னொன்னு ஒண்ணு, கர்மா இல்லாட்ட இல்லாட்டாவும் காரியம் இருக்குன்னு நாங்க சொன்னோம். அந்த மாதிரி இப்போ நம்ம கோயில்லாம் சொல்றோம் பாருங்க, எத்தனையோ கோயில் இருக்கு. சில கோயில்ல நாம என்ன சொல்றோம், வந்து இதுவா சொல்றோம், டைம் வெக்க கஷேத்திரம்ன்றோம். மதுரை உடையான் அந்த மாதிரி, இது காஞ்சிபுரத்துல யதோக்த காரிய சொல்ற தேவ பெருமாளையும் சுவாமி என்ன பண்ணிட்டு, ஏகம் வேகவதிய மத்திய அசுகையிலே திருஷ்டிதே உபாய பலபாவீன ஸ்வயம் பக்தம் பரமஹா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தேவ பிரமாட ரங்கநாதனா ஸ்வயம் பக்தமா சொல்றோம், கொடுங்காது. இப்ப ஸ்வயம் பக்தம் அங்க வந்து கர்த்தா கிடையாது. அதே தெய்வம் ஆருஷம் அவாரி மானுஷம் அப்படின்னு சொன்னது மாத்திரம் அங்கங்க அவாவ பிரதிஷ்ட பண்ணினது. அந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கு. சில கோயில்லாம் ஸ்வயம் பக்தமா இருக்கு, தானா இந்த மாதிரி உற்பத்தி ஆறுது. இப்ப கர்ம இல்லாட்டா கூட உற்பத்தி இருக்கா இல்லையா, கோயில்லயே பிரமா இருக்கே, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கர்த்தா இல்லாமலே காரியம் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். இந்த மாதிரி சொல்லச்ச அப்ப நீ என்ன சொல்லணும், அனுகூல தர்க்கம் சொல்லணும். எதி கர்த்தா நசியா தருகி காரியம் அப்படி நசியாத் அப்படின்னு சொல்லணும். கர்த்தா இல்லைன்னாக்கா காரியம் இருக்காது அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே சொன்ன பாருங்க, இருக்கட்டும் புகை இருக்கட்டும் நெருப்பு வேண்டாம் அப்படின்னாக்கா நெருப்பு இல்லைன்னா புகை இருக்காது, இது அனுகூல தர்க்கம். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் கர்த்தா இல்லைன்னா காரியமே இருக்காது அப்படின்னு சொல்லணும், உன்னால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா சில சமயத்துல கர்த்தா இல்லாட்டா கூட காரக நீதி காரகங்களை கொண்டு ஒரு காரியம் இருக்கும் அது. அதனால இந்த மாதிரி நிர்பந்தமா நீ சொல்லவே முடியாது, கர்த்தா இருந்தாதான் காரியம் இருக்கும்ட்டு. இதெல்லாம் கண்டனம் இருந்து அனுமானத்தை கண்டிக்கிறதுக்கோசரம். நீ தக்கவாதம் பண்ணினாக்கா நாங்களும் தக்கவாதம் பண்றோம், அதனால அது வராது. அது ஆகவே இது தவறான வாதம் அனுமானம் சொல்றது அப்படின்னு சாதிச்சார். அதன் பேர்ல அவ ஒரு கேள்வி கேக்குறா. இப்ப வந்து எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு, எந்த காரியமா இருந்தாலும் ஈஸ்வரன் ஒரு காரணமா இருப்பான், அந்த மாதிரி அதிர்ஷ்டமும் ஒரு காரணமா இருக்கும், அந்த மாதிரி காலமும் ஒரு காரணமா இருக்கும். ஈஸ்வர அதிர்ஷ்ட காலாதோ அதிவியாப்தி அப்படின்னு அடிக்கடி அவ சொல்லுவா. ஈஸ்வரன் அதிர்ஷ்டம் காலம் இது மூணும் எல்லா காரியத்திலையும் காரணமா வந்துடும். இப்ப நீ ஈஸ்வரனை வேணாம்னு சொல்லிட்டேன், ஈஸ்வரனை வேண்டாம் சொல்லிட்டேன், அப்ப லோகத்துல வந்து காலத்தையும் காரணமா சொல்றோம். அந்த காலம்ங்கிறது எல்லாரும் ஒத்துண்டது தான், நம்மளே சொல்றோம் கால தேச வர்த்தமானங்கள்னால சிலதெல்லாம் மாறுது, சிலது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ இது வந்து கிரீஷ்ம ருத்து, அடுத்தது ஆவணி புரட்டாசி வருஷ ருத்துவா மாறும், மழை பெய்யும் அப்படின்னு சொல்றோம். வசந்த ருத்துன்னா இது அந்தந்த காலம், அதை கொண்டு நம்ம காரணத்தை சொல்றோம். அந்த காரியம் எப்படி நடக்கும், இது வந்து பனிக்காலம் வரப்போகுது அப்ப பனி கொட்டும், இது பனிக்காலம் அதனால பனி கொட்டுறது ஏமந்த ருது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காலம் கூட சாதாரணமான காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னுட்டு எல்லாரும் ஒத்துக்கிறோம், நாமளும் ஒத்துக்கிறோம். அப்போ ஈஸ்வரன் இல்லாம கூட அதிர்ஷ்ட விசேஷங்கள்னாலேயே இந்த காரியம் தான் நடக்கிறது அப்படின்னு சொன்னேயானாக்க அப்ப காலம் கூட வேண்டாமே, இது சமாளம் தானே, ஈஸ்வரன் வேண்டாமே காலமும் வேண்டாம், அதிர்ஷ்டம் வந்து எல்லாம் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னுட்டு ஒரு கேள்வி கேட்கிறாவா. அதற்கு சுவாமி என்ன சமாதானம் தெரிவிக்கிற, காலங்கிறது இருக்கே அது வந்து சர்வசித்தம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப என்ன ராத்திரி மணி ஏழை காலம் ஆகுது, ஏழாவது ராத்திரி இது சாயங்காலம் அப்படின்னு சொல்றோம். அதே காத்தால சூரியோதயம் ஆச்சுன்னாக்கா இப்ப காத்தால ஏழை கால் ஏழரை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது அது வந்து பாமராள்ல இருந்து ஆரம்பிச்சு பண்டிதாள் பரியந்தம் அதை ஒத்துக்கிறார். அதனால காலம்ங்கிறது சர்வ பிரசித்தமா இருக்குது, ஆனால் ஈஸ்வரன் வந்து அத மாதிரி இல்லையே, ஈஸ்வரன் அது மாதிரி இல்ல, ஈஸ்வரன் அது மாதிரி எங்கேயுமே சித்திக்கல. ஏன்னா ஈஸ்வரனை ஒத்துக்காதவங்க கூட காலத்தை ஊத்துட்டு இருக்கானா இல்லையா, காலத்தை ஊத்துட்டு இருக்கான். இன்னொன்னு நீ சொல்ற ஈஸ்வரன் நான் சொல்ற ஈஸ்வரன் இதை தவிர்த்து வேற ஒரு ஈஸ்வரனை அவனையோ ஒண்ணு சொல்றான், யாராரோ என்னென்னவோ மதக்காரா சொல்றா, வெளிநாடுல எதோ பேசுறா, அவன் எல்லாம் என்ன பண்றா, அப்படிப்பட்டவாளும் காலத்தை ஒரே மாதிரிதான் ஒத்துக்கிறா. அவாள் இதுக்கு முன்னி ராத்திரி பகல் இது மாசம் இது பட்சம் இது கிழமை எல்லாம் ஒத்துந்தான் போறோம். அதனால காலம் எப்படி சித்திச்சதோ அந்த மாதிரி இது வந்து ஈஸ்வரன்றவன் எல்லாருக்கும் சித்திக்கல, அதனால உபய உபயசித்தமா இருக்கணும், சம்மதமா இருக்கணும். நீங்க சொல்றது ஈஸ்வரன் வந்து அத மாதிரி சித்திக்கல. ஏன்னா பாமராள்ல இருந்து பண்டிதால் பரியந்தம் காலம்ன்றது இன்னைக்கு நாளைக்கு அன்னைக்கு அப்போ இப்போ அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால சமான நியாயமே கிடையாது, சமான நியாயமே கிடையாது. ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் நம்ம ஒவ்வொரு இது சொல்றோம். அதனால காலம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இது கிடையாது, அந்த மாதிரி இது கிடையாது ஈஸ்வரன்றது. அதனால அதை கொண்டு காலத்தையும் கல்லூரிலான்னு சொல்ல முடியாது. காலம் எல்லாரும் ஒத்துன்றது பிரத்யட்சமா பார்க்க நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுல ஜலத்திருக்கத்துல காலம் பிரத்யட்சம் நமக்கு அந்தந்த வஸ்துவோட சேர்ந்து காலம் பிரத்யட்சமா தெரியறதும் சொல்லியிருக்கோம் அது. அதனால காலமானது எல்லாரும் அங்கீகரித்தது, ஆனா ஈஸ்வரன் அப்படி யாருமே அங்கீகரிக்கலையே, எல்லாருக்கும் தெரியறது இல்லையே. அதனால இது வராது, அதனால சமான நியாயம் இல்லை, அதை கொண்டு நீ கேட்க முடியாது அப்படின்னு சாச்சுட்டார். அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. நீ வந்து என்ன சொன்ன, எல்லா வஸ்துக்கள்லயும் இதர காரகங்கள் இருந்தா கூட பரவாயில்ல, அல்லது எல்லா காரகங்களும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தரு காரகம் இல்லாட்டா கூட மீதி காரகங்கள்னால உற்பத்தி உற்பத்தி இருக்கலாம் ஒரு வஸ்துவுக்கு அப்படின்னு நீ சொன்ன. அத நாங்க ஒத்துக்கல. ஏன் அப்படின்னு எல்லாருமே என்ன பண்றோம் தெரியுமா, கர்த்தாவத்தை வச்சு மீதி காரகங்கள் தான் அந்த கர்த்தாவுக்கு அதீனமா தான் இருக்கும். கர்த்தா அவன் என்ன பண்றான், ஒரு கர்மா ஒண்ணு இப்ப நம்ம சொன்னோம் ராமன் சீதையை மணந்தான் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப ராமன் சீதையை மணந்தான், ராமன் தான் இப்ப கர்த்தா, அவனுக்கு அதீனம் பிராட்டி அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால இப்ப கர்மகாரகம் இருக்குது, அந்த கர்த்தாவுக்கு அதீனமா இருக்குது. தனுர்பங்கத்தால் சீதையை மணந்தான் கல்யாணம் பண்ணிண்டான் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப தனுர்பங்கத்தால் அந்த தனுர்பங்கம்ன்றது கூட காரணம் அது, அது பிரமாவுக்கு அதீனமா தான் இருக்கு, அது கர்த்தாவுக்கு அதீனமா தான் இருக்கு. அத மாதிரி சம்பிரதானம் கொடுக்கிறது, ஜனகர் கன்னிகாதானம் பண்ணினார் அப்படின்னு சொன்னான், கன்னிகாதானம் பண்ணினார் அப்படின்னு சொன்னாக்க கொடுக்கறது ஜனகர், அவர் தான் இப்ப கர்த்தா, அவருக்கு அதீனமா இருக்காது சம்பிரதானம்ன்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கர்த்தான் ஒரு காரகம் கோரியோ அந்த காரகத்துக்கு அதீனமாகத்தான் நீதி காரகங்கள்லாம். அதனால கர்த்தாதான் சுதந்திரனா இருக்கான், மீதி எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னாக்கா கர்த்திரு தந்திரமா தான் இருக்கு, கர்த்தாவுக்கு அதீனமாகத்தான் இருக்குது. பாரணி பகவான் சொல்லிட்டு சுதந்திர கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். கர்த்தாங்கிறவன் சுதந்திரன், இன்னொருத்தருக்கு அதீனமானவன் கிடையாது அப்படின்னுட்டு பாரணி பகவான் சாச்சிட்டு போயிட்டேன். அதனால இப்ப வந்து கர்த்தா இல்லாம மீதி காரகங்கள்லாம் காரகங்களாவே இருக்காதே, அவைகளுக்கு சுரூப சத்தை எப்ப வரும்னாக்கா இந்த கர்த்தா இருந்தா தான் வரும். அதனால கர்த்தா இல்லைன்னாக்கா காரியமும் வராதுன்னு நாங்க அனுகூல தர்க்கம் சொல்றோம். நீ அனுகூல தர்க்கம் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். நாங்க என்ன சொல்றோம், கர்த்தா கணக்கு இல்லை என்ற காரியமும் வராது. எது கர்த்தானசியா தருகி காரியமே நசியா அப்படின்னு நாங்க அனுகூலத்திற்குன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு பதில், இவைகள்லாம் வந்து இந்த நீ இதர காரணங்கள்லாம் சொன்னையே அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அதிருஷ்ட பிரேரிதமா தான் அவைகள்லாம் பண்றது, அதிருஷ்ட பிரேரிதமா தான் பண்றது, கர்த்தாவினாலதான் பண்றதுன்றது கிடையாது. அந்த அதிருஷ்டத்துக்கு இன்னொரு ஒரு காரணம் தேவையில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற அவாலே, அவாலே தான் சொல்லியிருக்கா எல்லாம் சுவாமி சாதிக்கிறதெல்லாம் அவாளுடைய உதாரணங்கள் தான். அவா எதை நிரூபிச்சாலோ அதை கொண்டே அவளை வந்து அடிக்கிறார் சுவாமி. இப்போ அவ என்ன சொல்றா, பரமாணு காரணவாதிகள் அவள்லாம் பரமாணுல இருந்துதான் இதெல்லாம் உற்பத்தி ஆகிருக்குன்னு சொல்றா, அதுவும் வைசேஷிகார். அந்த வைசேஷிகன் தான் ஈஸ்வரன் அனுமானத்தை சாதிக்கிறான். பரமானதுன்னு ஒண்ணு சொல்றதே இல்லையோ, அந்த பரமாணுவுக்கு ஆத்திய ஸ்பந்தம், முதல்ல அதுக்கு ஒரு அசைதல் அப்படின்னு ஒண்ணு வருது. அசேதனம் தான், அசேதனமான பரமாணு, அதுல முதல்ல முதல்ல அது அசையறதுன்னு ஒண்ணு வருது பாருங்க. அது எதனால வந்தது? அதிர்ஷ்டத்தினால வந்தது அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு அதிர்ஷ்ட விசேஷம், அந்த அதிர்ஷ்ட விசேஷத்தினால பரமானுக்கு ஒரு சலனம் வருது, சலனம் அசையறதுன்றது. அசையறதுன்னு வந்த உடனே தான் ரெண்டு பரமானும் ஒன்னா சேர்ந்தது. சேர்ந்த உடனே தியானகம் அப்படின்னு உண்டாச்சு. அந்த தியானகம், ரெண்டு தியானகம் ஒன்னா சேர்ந்து, அதுக்கப்புறம் திரியணுகம் நடந்தது, மூணு தியானகம் ஒன்னா சேர்ந்து திரியணுகமா மாறுறது அப்படின்னு அவ சொல்லிருக்கா, அவளே சொல்லிருக்கா. இப்ப இந்த இடத்துல கர்த்தா இல்லாமலே எப்படி ஒரு பரமாணு, அச்சேதனமான பரமாணுல ஒரு சலனம் அசைதல் அப்படிங்கறது வந்தது? அதுல காரியம் எப்படி உத்தியாச்சு? நீங்கதான் சொல்றீங்க. இப்ப நீங்க அங்க கர்த்தா இல்லாமலே வந்துருந்தா இல்லையா? அது காரணம் என்ன சொல்றீங்க? அதிர்ஷ்ட பிரயுக்தம், அது அதிர்ஷ்டத்தினாலதான் அது வந்து இது மாதிரி அசையறது அப்படின்னு நீங்களே வச்சு இருக்கீங்களே. அதனால அதிர்ஷ்டம் கூட ஒரு பிரயத்தனம் மாதிரி, ஒரு காரியம் பண்ணணும், நான் ஒரு காரியம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் பிரயத்தனம் பண்ணணும். நான் பிரயத்தனப்படுறதுக்கு ஒரு பிரயத்தனம் வேணுமா? அது சுபர நிர்வாகம். நான் பிரயத்தனப்படணும், அந்த பிரயத்தனப்படுறதுக்கு ஒரு பிரயத்தனம் வேணும் அப்படின்றது கிடையாது. அந்த மாதிரிதான் ஒரு அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டமானது பிரயத்தனத்தை மாதிரியே தனக்குத்தானே நிர்வாகமா போயிடுறது. அதனால அது தன் காரியத்துல தானே சமர்த்தமா ஆயிடுறது. அதுக்கு தனியா ஒண்ணுத்த வந்து கல்பிக்க வேண்டியது இல்லை, அதனால அது வேண்டியது இல்லை. ஆகவே பிரபஞ்சத்துல ஜடங்கள்ல அசைவது அப்படிங்கிறது புருஷ பிரயத்தனம் அதீனமா இருக்கு. ஆனால் அந்த பிரயத்தனத்துக்கு இன்னொரு பிரயத்தனம் தேவையில்லை. அத மாதிரிதான் அதிர்ஷ்டமானது தானே தன் காரியத்தை பண்ணிட்டு போகும். அதனால இங்க வந்து நீ வந்து இதோ கஷ்டப்பட்டு அனுமானத்தெல்லாம் சாதிச்சு நீ சொல்றேன் இல்லையே, தானனி பகவான் வந்து சுதந்திர கர்த்தான்னு சொன்னாரே, அது எப்படி? அது வாஸ்தவம்தான். அந்த சுவாதந்திரியம் என்ன அப்படின்னாக்கா நீதி காரகங்களை வச்சுட்டுதான் சொன்னாரே தவிர்த்து அது சர்வாத்மனா சுதந்திரம் கிடையாது. ஏன்னா சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டார், பராச்சுத சுதையே, பரமாத்மாதீனந்தான் நம்ம கர்த்திருத்தனை, கர்த்தா அப்படின்னாக்க பரதந்திரனா தான் இருப்பான், பரதந்திரனா தான் இருப்பான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் பாதராயணர் வியாசர் சூத்திரக்காரர். அதனால ஒரு நம்ம தட்டுல சுதந்திரன்னா என்ன அர்த்தம் வச்சுக்கோங்க, ஒருத்தன் கடம் பண்றான், கடத்தை பண்ற சமயத்துல அந்த பொஷவனுக்கு எல்லாம் தெரியுது. ஒரு தண்டத்தை எடுத்துக்கிறான், சக்கரம் இருக்கு, சக்கரத்தை சுத்தறான், மண் இருக்குது, மண்ணை பிசைகிறான், இதெல்லாம் பண்றான். அதெல்லாம் அந்த சாதனங்கள் எல்லாம் பார்க்கச்ச அவன் சுதந்திரன், அவன் தான் அதை கையாளுறான். அதனால அந்த இது அது. ஆனாலும் கூட அந்த கர்த்தாவும் அதிருஷ்ட பராதீனந்தான், அதிருஷ்ட பராதீனந்தான், அதிருஷ்டத்துக்கு அதீனமாத்தான் இருப்பான். அவன் சுதந்திரமா இருக்க முடியாது, ஏதோ ஒண்ணுத்துக்கு அதீனமாத்தான் இருக்கணும். அது அதிருஷ்டத்துக்கு அதீனம் அப்படின்னு நீயும் ஒத்துட்டு இருக்க. ஏன்னா அதிருஷ்டம் இல்லாம இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இன்னொன்னு லோகத்திலேயே இருக்கு, நம்ம இந்திரியங்கள்னால நிறைய காரியம் பண்றோம், பண்ணினா கூட அந்த சமயத்துல அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, காரியம் சரியாகவே வராது, காரியம் சரியாகவே வராது, காரியமே எடாகடமா ஆயிடும். விநாயகம் பிரகுர்வானோ அசையாமாத வானவன் அப்படின்னு சொல்றோம், பிள்ளையார் பிடிக்க குழந்தா முடிஞ்சது அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எப்படி அது அப்படின்னு அந்த அதிர்ஷ்டம் வேலை செஞ்சாதான் எதுவும் வரும். அது சுவாமி வந்து இந்த இதை சாய்க்கிச்சு ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படின்னு சொல்லச்சு, ஈஸ்வர உகார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா அப்படிங்கிற, எதிர்ச்சா சுகிருதம், எதிர்ச்சியா வந்த புண்ணியத்தினுடைய பலிதம் புண்ணிய பலதை வந்து பாருங்க அது, அதனால அது ஒரு காரணம் அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டாரு சுவாமி. அதனால அதிருஷ்ட பராதீனமாகத்தான் எல்லா காரியமும் நடக்கிறது. அதனால இந்த கிரமத்துலதான் பார்க்கணும். இந்த கிரமத்துல பார்த்துட்டோம்னாக்க கர்த்தா இல்லாமலும் காரியம் நடக்கும். சரி, நீ இந்த மாதிரி காரணங்களை ஒவ்வொன்றுத்தையா தள்ளிண்டே வரும் அப்படின்னாக்க உபாதான காரணம் கூட இல்லாம, உபாதான காரணம் கூட இல்லாம காயம் உற்பத்தி ஆயிடுன்னு நீ சொல்லணும். மண் இல்லாம கூட கடை வரும் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலும் சொல்லிட்டு போனீங்கனாக்கா எல்லாருக்கும் இப்படியே ஆயிடுவேன் அப்படி. அதனால இப்ப என்ன ஆகும்னா பௌத்தம் சொல்ற மாதிரி சூன்யவாதம் தான் நிற்கும், எதுவுமே இல்லை அப்படின்றது தான் நிற்கும். அது உனக்கு அபிபுகதமா சம்மதமா அது அப்படின்னு கேக்குறாரு. அது தப்பு. இவரு ஒரு காரகத்தை நாங்க விடுறோம்னு சொன்னா அனைத்து காரகத்தையும் விட்டுணும்னு நாங்க சொல்லல. இப்ப நீ சொல்றது என்னது, கர்த்தால் ஒரு காரகம், அத நாங்க அனுமானத்தினால கல்பிக்கிறோம் நீ சொல்லிட்டு இருக்க பிரபஞ்சத்துக்கு, அத நாங்க கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கர்த்தானும் சிந்திக்க மாட்டான். அனுமானத்தினால சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க நாங்க வந்து அதை இது பண்ண மாட்டோம், அங்கீகரிக்கவே மாட்டோம். ஏன்னா நீ யுக்திவாதம் பண்ற, யுக்திவாதம் பண்ணச்சு நாம கூட யுக்திவாதத்தினால அதை கண்டிக்கிறோம். ஆகவே யுக்திவாதத்தினால கண்டிக்கிறதுனால அது நிக்கவே நிக்காது. அதனால ஒண்ணத்தை விட்டதுனால எல்லா இதையும் விட்டுணும் அப்படின்றது கிடையாது. இன்னொன்னு ஒண்ணு சொன்னேன், இப்ப வந்து உபாதான காரணம் கூட போயிடுமே அப்படின்னு கேட்டேன், போட்டமே உபாதானம் இல்லாம கூட சிலதெல்லாம் உண்டாகிறது. அதுக்கு உதாரணம் சுவாமி அவா சொல்றதே சொல்றேன், அவா சொல்றதுதான் துவம்சம்னு ஒண்ணு இருக்கு, நாசம் அப்படின்ட்டு. அது வந்து நித்தியம் அவா சித்தாந்தத்துல, அதாவது பூர்வாவதி உண்டு உத்தராவதி கிடையாது, அதாவது அதுக்கு உற்பத்தி உண்டு ஆனா அது கடைசியதுன்னு அர்த்தம். அது இப்ப கடம் ஒண்ணு இருக்கு, அந்த கடமானது உறிஞ்சு போடுறது, கடம் உடஞ்சு போயிடுச்சுனாக்க அந்த உடையிறது அதுதான் அழிவு, அதுதான் துவம்சம். அதுக்கு உபாதான காரணமே கிடையாது. உபாதான காரணம் இல்லாமலே ஒரு வஸ்து நாசத்தை அடையிறது, அந்த துவம்சத்துக்கு உபாதானம் இல்லாமலே உற்பத்தி ஆகுதா இல்லையா? அதுக்கு நீ என்ன சொல்லுவ, பக்கா உபாதானமே இல்லாம கூட ஒரு காரியம் உற்பத்தி ஆயிடும் அப்படின்னு நீ கேட்ட, நீ ஒத்துட்டு இருக்கிற துவம்சம் அதுக்கு உபாதானம் கிடையாது, சமவாய காரணம் கிடையாதுன்னு நீ சொல்றேன். அதனால அதுக்கு நீ என்ன சொல்லுவேன், அங்க வந்து காரணம் என்ன காரணம், ஒத்த உடைக்கலாம் அது ஒண்டிதான் இருக்கு, உபாதான காரணம் அது கிடையாது, அதையும் ஒத்துட்டு இருப்பியா? அதனால நையாயி காலே அது ஒத்துட்டு இருக்கா, துவம்சத்துக்கு உபாதான காரணம் கிடையாது சமவாய காரணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காவா? அதனால நீ வந்து அதுக்கு பிரதம்சாபாவன்னு அது பேர் சொல்றேன். அதனால சூன்யம் அப்படின்னு நீ சொன்னேனாக்கா அப்ப நீ சொல்றதும் சூன்யம் ஆயிடும், உன் பட்சத்துலதான் இப்ப சூன்யம் வரணும். நாங்க சொல்வோம் உபாதான காரணம் உண்டு எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு என்ன அவஸ்தாந்திர பிராப்தி தான், அவஸ்தாந்திர பிராப்தி வேற நிலையை அடைஞ்சது. மண்ணா இருந்தது கடமா மாறிட்டு, கடமானது உடஞ்ச உடனே கபாலிகையா மாறிடுச்சு, அவ்வளவுதான். அதனால எங்களுக்கு உபாதான காரணம் நாங்க சொல்லிடுவோம், ஒன்னாலதான் சொல்ல முடியாது, உனக்குதான் சூன்யவாதம்ன்றது வந்துடும் அது. அதனால பொதுவா இந்த காரிய காரண சுரூபங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது விசித்திரமானது, அது ஆச்சரியகரமானது, அது எல்லா இடத்துலயும் அத மாதிரி சொல்ல முடியாது. நாங்க வந்து நீங்க சொல்ற பரமாண காரணவாதத்தை நாங்க ஒத்துக்கல, நாங்க அதிர்ஷ்டத்தை ஒத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்ன்றது கேவலம் சககாரி காரணமாக தான் இருக்கும். அது கூட எதுக்கு, பகவான் உபாதான காரணமா இருந்துட்டு ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் இந்த சிருஷ்டி எல்லாம் பண்ற சமயத்துல அது நமக்கு எப்படி எப்படிலாம் உபயோகப்படுமோ அதுக்கேத்த மாதிரி அவன் பண்ணுவான் அப்படின்றதுக்கோசரம் நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க அப்படி இல்லை ஒத்துக்கல. அதனால கர்த்தா இல்லாட்டா கூட காரியம் இருக்கட்டும் அப்படின்றதுக்கு உன்னால பதில் எப்படி சொன்னாலும் சொல்ல முடியாது. நீ என்ன யுக்தி சொன்னாலும் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம், அதனால அது வராது. அதனால இதுல வந்து காரணம் இல்லைன்னா கூட பலிதம் இல்லைன்னு சொல்ல முடியாது, காரியம் உற்பத்தி ஆகலாம். அத மாதிரி காரண விசேஷம் இருந்ததுன்னாக்க காரிய விசேஷம் இருக்கும், காரிய விசேஷம் இருக்கலாம். இது எல்லாமே இருக்குது, இதுதான் இருக்கு இதுதான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த காரியகாரண பாவம்ன்றது ஒரே ரூபம் இல்லை, ஒரே ரூபம் இல்லை. அப்ப நீ ஒத்துக்கிறியான்னு பார்த்து கேட்பேன். நாங்க அனுமானத்தினால சாதிச்சா தானே இதெல்லாம் கேள்வி வரும். அனுமானத்தினால நாங்க சாதிக்கலையே, நாங்க எல்லாம் ஸ்ருதியினால சாதிக்கிறோம். அந்த ஸ்ருதியானது இத மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. பரமாத்மா உத்தரக்கான், அவன் நிறவையவன், அவன் விபு, அவனையே உபாதான காரணம், அவனையே நிமித்த காரணம், அப்படி எல்லாம் சொல்றது. நீ பதில் பின்னாடி சொல்ல போற சுவாமி, எல்லாம் சாதிக்க போற நம்ம சித்தாந்தத்தை. அப்போ உபாதான காரணம் பிரம்மன் சொல்றீங்க, லோகத்துல அப்படி இல்லையே. லோகத்துல கடத்துக்கு மிருத்துதான் உபாதான காரணம், மண் உபாதான காரணம், அதே குழாலம் தான் நிமித்த காரணம். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம் பிரகிருதி இல்ல பரமாவனும் இல்லையா சொல்லிட்டு போவோம். நிமித்த காரணம் மாத்திரம் ஈஸ்வரனா வச்சுட்டு போவோம். அப்படியே நிட்டு அவ வந்து கேட்பான் நம்மள, அதற்கு பதில் நாங்க லோகத்துல அப்படிதான் இருக்கு, ஆனால் வேத விஷயத்துல பிரபஞ்ச சிருஷ்டி விஷயத்துல பரமாத்மா தான் உபாதான காரணம்னு சாஸ்திரம் சொல்லிட்டு போயிடுச்சேன். சாஸ்திரம் சொல்லிட்டு அதுதான் நாங்க ஒத்துண்டாகணும். அதனால எங்க கிட்ட நீ கேள்வி கேட்க முடியாது. தர்மிகிராக பிரமாணம் தான் எங்களுக்கு முக்கியம். அந்த தர்மியான வேதமானது இந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போறது, அப்படி சொல்லி கொடுத்துட்டு போறதுனால இந்த மாதிரி நாங்க ஒத்துக்கிறோம். அதனால இதுல நீங்க வந்து ஆக்ஷேபம் பண்றதுன்றது வராது, ஆக்ஷேபம் பண்றதுன்றது வராது. அதே நீங்க சொல்ற வெறும் தர்க்கம், வெறும் தர்க்கத்தை விஷயம் நீங்க சொன்னாக்கா எதுவுமே நிக்காது. தர்க்கோ அப்பிரதிஷ்டா, தர்க்கமானது அப்பிரதிஷ்டம் அப்படிங்கிற இவர் ஈர்ஷிரர். அதனாலதான் சூத்திரகாரனும் தர்க்கா பிரதிஷ்டானாதபி அப்படின்னு சூத்திரகாரன் சொல்லிட்டு போயிட்டார். தர்க்கமானது அப்பிரதிஷ்டிதம், யாராலையும் தர்க்கத்தினால எதையும் சாதிக்க முடியாது, எதையுமே தர்க்கத்தினால சாதிக்க முடியாது. ஏதோ அந்த தர்க்கத்தை வேதத்தை கொண்டு தர்க்கத்தை உபயோகப்படுத்தின்னு சொன்னா நாங்க ஒத்துக்கிறோம். வெறும் யுக்திவாதம் பண்ணாக்க அவாவாளுடைய புத்தி வைஷத்தியத்தினால எல்லாம் மாறி போடும். அதனாலதான் அவர் வந்து குமாரபட்டர் பௌத்தால அப்படி கண்டனம் பண்ணார், பௌத்தால அப்படி கண்டனம் பண்ணார். பின்னாடி வந்த சங்கராச்சாரியனும் கண்டனம் பண்ணார். ஆனா தர்மகிருத்தின்னு ஒருத்தன் வந்தான், எல்லாரையும் சாப்பிட்டு போட்டான், அவன் அப்படி தர்க்கம் பண்ணிட்டு போயிட்டான். அதன் பிறகு உதயாச்சாரியர் வந்தார், அவர் கண்டனம் பண்ணினார். அதுக்கப்புறம்தான் எப்பிரமான சுவாமி சிவபிரகாசிகர், சுவாமி ஏசிகன் இவாழ்லாம் வந்து அதுக்கப்புறம் அடிச்சாவன் பௌத்தான். ஏன் அப்படின்னாக்கா தர்க்கத்தை வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா அடிக்க முடியாது, வெறும் தர்க்கத்தை வச்சுட்டா சாதிக்க முடியாது எதையுமே. அதனால நீ வெறும் தர்க்கத்தை கொண்டு அனுமானத்தை கொண்டு சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது விரோதமாகத்தான் இருக்கும். அதனால அந்த பட்சம் கூடாது. நமக்கு அனுமானம் தேவைதான், ஆனால் அது ஒன்றியே போகும் சொல்றதுதான் தவறு. வேதத்தை தவிர்த்து மீது எல்லா பிரமாணம் கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இவ்வளவு பிரயாசம். இன்னும் அத மாதிரி வரப்போறது நிறைய. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். காரியம் சியான் கர்த்தபாவேபி அவதிபிதரை காணவ சஹ்ய சித்தஹ அதிருஷ்ட பிரயுக்தாக ததபி யதனவத் ஸ்யாத்து யத்னானபேக்ஷம். ஏகத்யாகே அன்யஹேது த்யஜனமிதி ச ந த்வம்சவத் சாவதித்வாத் தஸ்மாத் ஹேதோரபாவே ந பலமிதி கதிஹ தத்விசேஷே விசேஷ. பாருங்க கர்த்தபாவேபி கர்த்தா இல்லாட்டா கூட காரியம் சார், காரியம்ன்றது இருக்கும். காரியத்தினுடைய உற்பத்தி கர்த்தா இல்லாட்டா கூட இருக்கட்டுமே, ஏன்னா நிச்சயவாதம் தான் அது இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா காரணம் இல்லாம காரியம் வராதே, கர்த்தா இல்லாம காரியமே வராதே அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு இதரை மீதி மீதி என்னது கர்த்திரு வதிரிக்தமான இதரை கர்த்திரு கர்த்தாவை காட்டிலும் வேறுபட்ட அவதிபிகி அவதி அப்படின்னா காரணம் அர்த்தம். மீதி காரணங்கள்னால மீதி எல்லைகள், இந்த காரணம் கர்த்திரு காரணம், இந்த கர்த்தான்ற ஒரு காரணம் இல்லாட்டா கூட மீதி காரணங்கள்னால உற்பத்தி ஆகலாம், அதனால இது உண்டு. அது நீதான் சொல்லியிருக்க, நீங்களும் கூட உத்தரந்து இருக்கீங்க, பௌத்தனும் உத்தரந்து இருக்கான். காரணம்னா எப்படி இருக்கும், காரியத்துக்கு முன்பு இருக்கும், அவ்வளவுதானே சொல்லிருக்கீங்க, காரியத்துக்கு முன்னாடி இருக்கும், அது இருக்கு, அது எத்தனையோ காரணங்கள் இருக்கு, அதை ஏதோ ஒரு காரணத்தினால இந்த காரியம் உற்பத்தி ஆகிப்பட்டுமே, அது தனியா என்ன உட்கார்ந்து ஒரு கர்த்தா இருந்தாதான் உற்பத்தி ஆகணும்னு எதுக்கு சொல்றேன், அது தேவையில்லை. அது மட்டும் இல்ல, இப்போ மேல அவ ஒண்ணு இது கேட்டா அவ காரியத்துக்கு எப்படி கர்த்தா ஆகணும்னு சொல்றோமோ அந்த மாதிரி காலமும் உண்டு அப்படின்னு சொன்னோம். எல்லாரும் உத்தன்றிருக்கா, ஈஸ்வரன் அதிருஷ்டம் காலம் இதெல்லாம் அவசியம் தேவை அப்படின்னு. இப்ப கர்த்தா வானு சொன்னீங்க ஈஸ்வரன், அப்படின்னா காலமும் வேண்டாமே, காலத்தையும் தள்ளிவிடேன், ஒன்னு தள்ளினாக்கா இன்னொன்னு தள்ளினா என்ன தப்பு, ஈஸ்வரனை தள்ளினா மாதிரி காலத்தையும் தள்ளிவிடும் அப்படின்னு அவ கேக்குற. அதற்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிற காலவத்து சகா சகி ஈஸ்வரனானவன் காலவத்து காலத்தை மாதிரி அசித்தா, எப்படி காலமானது நம்ம ரெண்டு பேராலே அங்கீகரிக்கப்பட்டதோ ஒத்துக்கொள்ளப்பட்டதோ அந்த மாதிரி ஈஸ்வரன் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. நீ சொல்ற அனுமானுக்கு ஈஸ்வரன் நாங்க ஒத்துக்கவே இல்லையே, ஈஸ்வரனே வேணாம் சொல்லிட்டு இருக்கோம், அனுமானத்தினாலதான் ஈஸ்வரன் சித்திப்பான்னு சொன்னாக்கா அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வேண்டாம் தானே சொல்லிட்டு இருக்கோம். அதனால காலம் எப்படி எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த மாதிரி ஈஸ்வரன் அங்கீகரிக்கப்படல, அதனால காலம் மாதிரி சகா ஈஸ்வரா நகி சித்தகா அவன் சித்திக்கலையே அது மாதிரி, அதனால அது சொல்ல முடியாது. சரி சரி சுதந்திர கர்த்தா அப்படின்னு தானே பாரணி பகவான் சொல்றக்க, அப்ப கர்த்தா தான் சுதந்திரன், மீதி காரகங்கள் எல்லாம் அந்த கர்த்தாவுக்கு அதீனமாத்தான் இருக்கும் அப்படின்னு தெரியறதே. அதனால கர்த்தா இல்லாம வேற எந்த காரியமும் நடக்காதே, அதனால கர்த்தா நசியா தனி காரியம் எப்படி நசியா அப்படின்னு நாங்க அனுகூலத்திற்கும் சொல்லுவோமே, அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு கேட்டா, தவிர இத்தர காரணங்கள்லாம் நீ சொன்ன பாரு மீதி காரகங்கள்லாம் அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் அதிருஷ்ட பிரயுக்தமா தான் இருந்தது, அதிருஷ்ட பிரயோஜனமாவே அதெல்லாம் பண்ணிட்டு போட்டோம். அதுக்குதான் உதாரணம் சொன்னோம் பரமாணு, பரமாணு வந்து அது அச்சேதனம் தான், அதுக்கு கர்த்தா இல்லாமலே தானே ஸ்பந்திக்கிறது, ஆத்ய ஸ்பந்தம்னு சொல்ற ஆத்ய ஸ்பந்தனம் அப்படின்னு சொல்ற முதல்ல அசையிறது, அது அதிருஷ்டத்தினாலதான் பரமாணு அசையிறதுன்னு அவாளே இருக்குன்னு இருக்காது. அந்த மாதிரி தேச்ச இதர காரணங்கள்லாம் கூட அதிருஷ்ட பிரயுக்தா அதிருஷ்டத்தினால தூண்டப்பட்டவைகளாக காரியம் நிர்வர்த்தன், காரியத்தை முடிச்சுடாதுங்க, இதுக்கு கர்த்தா இருக்கும்னு அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னா ததப்பித்து அந்த அதிருஷ்டம் கூட எத்தனவது ஒரு மனுஷன் எந்த காரியத்தை பண்ணாங்கன்னாலும் பிரயத்தனப்பட்டுதான் பண்ண முடியும், ஆனால் அந்த பிரயத்தனத்துக்கு ஒரு பிரயத்தனம் தேவை இல்லை இல்லையா, எத்தனவது எத்தனை அனபேக்ஷம் இன்னொரு எத்தனாந்திரத்தை வேற ஒரு பிரயத்தனத்தை அது அபேட்சிக்காது. அந்த மாதிரிதான் அதிருஷ்டம் கூட அத மாதிரி பண்ணிடும். சரி சுதந்திர கர்த்தான் பாலனி சொன்னே சொல்லிட்டு போட்டுமே, அது எது பொதுவா மீதி காரணங்கள் எல்லாம் வச்சுன்னு பார்த்தாக்கா அந்த கர்த்தான்றவன் உசந்தவன், அவ்வளவுதான். மத்தபடி அவன் அனதீனன் அப்படின்னு சொல்லக்கூடாது, சுதந்திரன் பராதீனமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. யாரா இருந்தாலும் பராதீனமா இருந்துதான் கிரியை பண்ண முடியும். இன்னைக்குதான் அடைய ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்தேன், பெருமாள் வந்து சர்வசிய வசி அப்படின்னு இருக்கு, சர்வசிய வசி சர்வசிய ஈசானகா அப்படின்னு. சர்வசிய வசின்னா சர்வ வசியத்துவம், எல்லாருக்கும் வசியன் ஆயிடுவான். எப்படி வசியன் ஆயிடுவான்னாக்கா, பெருமாளும் லக்ஷ்மணன் இளைய பெருமானும் சேர்ந்து சொல்ற விஸ்வாமித்திரிட்ட இமோஹி கிங்கரோ அப்படின்னு சொல்லி, உமக்கு நாங்க ரெண்டு பேரும் கிங்கராளா இருக்கோம், உமக்கு உமக்கு நாங்க ரெண்டு பேரும் கிங்கராளா இருக்கோம்னு விஸ்வாமித்திரரை பார்த்து பெருமாள் சொல்ற வாக்கியம் லக்ஷ்மணன் கேட்டு சேர்த்துண்டு. இப்போ அந்த இடத்துல கர்ம இதர விஷயத்தை பெருமானுக்கே வந்துடுத்து. அங்க வந்து உபநிஷத் பாஷகர் சாய்க்கிறார், ஆசிரிதாளுக்கு வசியனா பெருமான் இருக்கான், ஆசிரிதாளுக்கு தன்னை வந்து ஆசிரியக்கிற ஆளே பக்தா, பக்தாதி பக்த பராதீனா அழுறான். அகம் பக்த பராதீன அஸ்வதந்திர இவத்விஜ அப்படின்னுட்டு அம்பரீஷ உபாக்கியானத்துல பெருமாள் துருவாதிர பார்த்து சொல்ற வாக்கியம். அதனால இப்ப பெருமாளே கூட தன்னுடைய பக்தாளுக்கு அதீனமா இருக்கான், அவன் சுதந்திரன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனால் அவனும் அந்த மாதிரி சொல்லிட்டு போறான், தன்னை வந்து பக்த பராதீனாக சொல்லிக்கிறதுல அவனுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. அதனால சுதந்திரன் அப்படின்னு சொல்றது கூட எப்படி இதர காரகங்களை வச்சுட்டுதான் சொல்லணுமே தவிர்த்து சர்வாத்மனா அவன் சுதந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால இந்த மாதிரி இந்த சுதந்திர கர்த்தான்ற பாணினியோட வாக்கியம் இவ்வளவுதான் அர்த்தம் அது. சரி அப்படி சொல்லிட்டேனாக்க ஒவ்வொரு காரணமா வேணாம் வேணாம் சொல்லினேனாக்க அப்ப உபாதான காரணம் கூட இருக்காது, அப்போ மண் இல்லாம கூட கடவுள் உற்பத்தி ஆயிடும் அப்படின்னு கேள்வி வந்தது. அது தப்பு. உபாத எந்த இடத்துல எந்த காரணம் தேவையோ அதை நாங்க ஒத்துக்கிறோம், எந்த இடத்துல காரணம் இல்ல தேவையில்லையோ அது வேண்டாம். ஏன்னா அதுக்கு பதிவு தான் சொல்றேன், ஏகத்தியாகே ஒரு காரகத்தை தியாகம் பண்ணினதுனால அந்யஹேது தியஜனம், மீதி காரணங்கள் எல்லாம் தியாகம் பண்ணிடுறது அப்படின்றது இப்பிச்ச என்ன அதுவும் கிடையாது. அந்த ஆக்ஷேபம்லாம் வராதுங்க. என்ன துவம்சவத்து, துவம்சவத்து பிரத்வம்சம் இருக்கே பிரத்வம்சாபாவம்ன்றது அழிவுன்றது அதுக்கு உபாதானம் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால உற்பத்தியா இருக்கு, உபாதானம் இல்லாட்டா கூட ஏதோ ஒரு காரணத்தினால உற்பத்தியா இருக்கு. சாவதித்வா காரண ஜன்யம்னு அர்த்தம் அது, அவதினா காரணம், சாவதித்வா ஏதோ ஒரு காரணத்தினாலதான் உற்பத்தியா இருக்கு. ஆனால் அங்க உபாதான காரணம் இல்லை, அது நையாய காலம் உத்தன் இருக்காது, நீங்களே உத்தன் இருக்கீங்க. அந்த இடத்துல உபாதான காரணமே இல்லையே, அதனால நீ எல்லா காரணமும் இல்லைன்னு ஒத்துப்பியா, நீ அங்க நீ ஒத்துக்கல. அதனால மண்ணுக்கு கடம் பிரதி மண்ணு வந்து உபாதான காரணம் அப்படின்றத நீ ஒத்துக்காம இருப்பியா? எங்க தேவையோ அங்க நாங்க அங்கீகரிக்கிறோம், எங்க தேவை இல்லையோ அங்க அங்கீகரிக்கல. அதனால தஸ்மா இந்த மாதிரி காரியகாரண சுரூபங்கள்லாம் விசித்திரமா இருக்கு. அதிருஷ்டம்ன்றது அபாவாருடைய சுகிருத விஷயம், அது சேதன சம்பந்தம் இல்லாட்டா கூட அது காரியகாரியா இருக்குது, காரியத்தை பண்றது. அதனால கர்த்தா இல்லாட்டா கூட காரியத்தை பண்ணலாம் அப்படின்னுட்டு காரியம் நடக்கலாம், உற்பத்தி வரும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தஸ்மா கேதூரபாவே காரணம் இல்லாட்டா கூட ந பலன், காரியசிய காரியசியாபி அபாவம் அப்படின்னு நீ சொல்றியே அது தப்பு. காரணம் இல்லாட்டா காரியம் இருக்காது அப்படின்றது கிடையாது. ஏவம் தத்விசேஷ காரண விசேஷம் வந்தாக்கா காரிய விசேஷம் இது கதி, இதுதான் லோகத்த மார்க்கம் இருக்கு. காரணம் இல்லாட்டா காரியம் இருக்காது, காரணம் இருந்துட்டுன்னா காரியம் இருக்கும். சில சமயம் அப்படி சில இடத்துக்கு விரோ ஆதனால இங்க தேசியம் சாதிக்கிறது எல்லாமே பிரதிவாதம் தான். கர்த்தா இல்லாம கிரியை இருக்காது, இருக்காட்டா போட்டமே அப்படின்னு கேட்டார் சுவாமி. அதனால கர்த்தா இல்லவே இருக்காது, கர்த்தா இருக்கவே இருக்காது, கிரியை ஒன்று இருக்கும் அப்படின்றது கிடையாது. கர்த்தா இருந்தாதான் கிரியை இருக்கும். இது அவாவாதம் யுக்திவாதம் பண்றதுனால அந்த யுக்திவாதத்துக்கு சமாதானம் சாதிக்கிற அவ்வளவுதான். யுக்திவாதத்துக்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிற தோத்து அந்த ஒரேடியா இது இல்லவே இல்லை அப்படின்ற அர்த்தம் இங்க கிடையாது. ஆகையினால கர்த்தா இல்லாட்டா கூட காரியம் உற்பத்தி ஆகலாம். அதனால நீ அனுமானத்தினாலதான் ஈஸ்வரன் சித்திப்பான், அந்த ஈஸ்வரன் தான் பிரபஞ்ச கர்த்தா அப்படின்னு நீ சாதிக்க வேண்டாம். நீ சாதிக்கிற அனுமானமானது அப்பிரயோஜகமா தான் இருக்கும் அப்படிங்கறத இங்க சாதிக்கிறது சுவாமி. இப்ப ஸ்லோகம் சேவிக்கலாம். காரியம் கர்த்தபாவேபி அவதிதரை காணவசிய சித்தேஷ்ட பிரயுக்தா ததபி யதனவத் சாத்யத்னானபேக்ஷம் ஏகத்யாகே அந்யஹேது த்யஜனமிதி ச ந த்வம்சவஸ்தாபதித்வாத் தஸ்மாத் ஹேதோரபாவே ந ஃபலமிதி கதிஹி தத்விசேஷே விசேஷஹ. கவிதார்த்திகமிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஃ.